हरिः ॐ। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः। स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः, यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः। स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। आपमापामपः सर्वाः, अस्मादस्मादितो मुतः। अग्निर्वायश्च सूर्यश्च, सहसं च स्करद्धिया। वायुवश्वारश्मिपतयः, मरीच्यात्मानो अद्रुहः। देवीर्भुवनसुवरीः, पुत्रवत्वाय मे सुत। महानाम्नीर्महामानाः, महसो महसस्वः। देवीः पर्जन्यसुवरीः, पुत्रवत्वाय मे सुत। अपाश्न्यश्निमपारक्षः, अपाश्न्यश्निमपारघम्। अपाघ्रामपशावर्तिम् अपदेवीरितोहित। वज्रम् देवीरजीताग्श्च, भुवनम् देवसूवरीः। आदित्या नदितिम् देवीम् योनिनोर्ध्वमुदीशत। शिवा नः शन्तमा भवन्तु, दिव्या आपवोषधयः। सुमृणीका सरस्वती, मा ते व्योमसन्दृशी। स्मृतिः प्रत्यक्षमैतिह्यम्, अनुमानश्चतुष्टयम्। एतैरादित्यमण्डलम् सर्वैरेव विधास्यते। सूर्यो मरीचिमादत्ते, सर्वस्माद्भुवनादधि। तस्याः पाकविशेषेण स्मृतम् कालविशेषणम्। नदीव प्रभवात् काचित् अक्षय्या आच्यन्दते यथा। तान्नद्योऽभिसमायन्ति, सोरुः सती न निवर्तते। एवन्नानासमुत्थानाः, कालाः संवत्सरग्रशिताः। अनुषश्च महसश्च, सर्वे समवयन्त्रितम्। सदैः सर्वैः समाविष्टः, पूरुः सन्न निवर्तते। अधिसंवत्सरम् विद्यात् तदेव लक्षणे। अणुभिश्च महद्भिश्च समारूढः प्रदृश्यते। संवत्सरः प्रत्यक्षेण नाधिसत्त्वः प्रदृश्यते। पटरो विक्लिधः पिङ्गः, एतद्वरुणलक्षणम्। यत्रैतदुपदृश्यते सहस्रम् तत्र नीयते। एकगुम्भिशिरो नानामुखे कृच्छ्रम् तदृतुलक्षणम्। उभयतः सप्तेन्द्रियाणि जल्पितम् त्वे बदिह्यते। शुक्लकृष्णे संवत्सरस्य दक्षिणवामयोः पार्श्वयोः तस्यैषा भवति। शुक्लम् ते अन्यद्यजतम् ते अन्यते। विश्वरूपे अहनी द्यौरिवासि, विश्वा हि माया अवसि स्वधावः। भद्रा ते पूषन्निहरातिरस्विति, नात्र भुवनम् न पूषा न पशवः। नादित्यः संवत्सर एव प्रत्यक्षेण प्रियतमम् विद्यात्। एतद्वै संवत्सरस्य प्रियतमगुम् रूपम्, योऽस्य महानर्थ उत्पच्यमानो भवति। इदम् पुण्यम् कुरुष्वेति तमाहरणम् दद्यात्। सागञ्जानागुम् सप्तसमाहुरे गजम्, षडुद्यमार्षयो देवजा इति। तेषामिष्टानि विहितानि धामशः, स्थात्रे रेजन्ते विकृतानि रूपशः। कोणुमरिया अमिच्छितः, सखा सखायमब्रवीत्। जहाको अस्मदीशते, यस्तित्याज सखिविदगुम् सखायम्। न तस्य वाच्यविभागो अस्ति, यदीगम् शृणोत्यलगगुम् शृणोति। न हि प्रवेदसुगुतस्य पन्थामिति, ऋतुरुतुनानुद्यमानः। विननादाभिधावः, षष्टिश्च त्रिगुंशकावल्गाः। शुक्लकृष्णौ च साष्टिकौ, सारागवस्त्रैर्जरदक्षः। वसन्तो वसुभिः सह संवत्सरस्य स विदुः, प्रैषगत्प समस्मृतः। అమో నాదగతేత్యన్యాన్ అమోఘస్య పరిరక్షతః ఏతావాచ ప్రయుజ్యంతే యత్రైతదుపదిశ్యతే ఏతదేవ విజానీయాత్ ప్రమాణం కాలపర్యయే విశేషణం తు వక్ష్యామః ఋతూనాం తన్నిబోధత శుక్లవాసారుద్రగణః గ్రీష్మేణావర్తతే సహ నిజహన్ పృథివీకుం సర్వాం జ్యోతిషా ప్రదిక్షేన సహ విశ్వరూపాణి వాసాగుంసి ఆదిత్యానాం నిబోధత సంవత్సరీణం కర్మఫలం వర్షాభిర్దదతాగుంస అదుఃఖో దుఃఖచక్షురివ తద్మాపీత ఇవ దృశ్యతే శీతేనావ్యథయన్నివ రురుదక్ష ఇవ దృశ్యతే హ్లాదయతే జ్వలతశ్చైవ శామ్యతశ్చాస్య చక్షుషి యా వై ప్రజాభ్యగ్రశ్యంతే సంవత్సరాత్తాభ్యగ్రశ్యంతే యాః ప్రతిష్ఠంతి సంవత్సరే తాః ప్రతిష్ఠంతి వర్షాభ్య ఇత్యర్థః అక్షిదుఃఖోత్థితస్యైవ విప్రసన్నే కనీనికే హాంతే చాద్గణం నాస్తి ఋభూనాం తన్నిబోధత కణకాభాని వాసాగుంసి అహతాని నిబోధత అన్నమశ్నీతమృజ్మీత అహం వో జీవనప్రదః ఏతావాచ ప్రయుజ్యంతే శరద్యత్రోపదృశ్యతే అభిధోన్వంతోభిఘ్నంత ఇవ వాతవంతో మరుద్గణాః అముతో చేతుమిషుముఖమివ సన్నద్ధాః సహదృశేః అపద్భస్తైర్వస్తిబన్నైరివ విశిఖాసః కపర్దినః అక్రుద్ధస్య యోత్స్యమానస్య క్రుద్ధస్యేవ లోహినీ హేమతశ్చక్షుషీ విద్యాత్ అక్ష్ణయోః క్షిపణోరివ దుర్భిక్షం దేవలోకేషు మనూనాముదకం గృహే ఏతావాచ ప్రవదంతీః వైద్యుతో యాంతి శైశిరీః తా అగ్నిః పవమానా అన్వైక్షత ఇహ జీవికామపరిపశ్యన్ తస్యైషా భవతి ఇహేహవస్వ తపసః మరుతః సూర్యత్వచః శర్మ సప్రసా ఆవృణే అతితాంబ్రాణి వాసాగుంసి అష్టివజ్రిశతగ్నిచ విశ్వే దేవా విప్రహరంతి అగ్నిజిహ్వా అశశ్చత నైవ దేవో న మర్త్యః న రాజా వరుణో విభుః నాగ్నిర్నేంద్రో న పవమానః మాతృకశ్చన విద్యతే దివ్యస్యైకా ధనురాజ్ఞిః పృథివ్యామపరాశ్రితా తస్యేంద్రోవం విరూపేణ ధనుర్జ్యామచినత్స్వయం తదింద్రధనురిత్యజ్యం అభ్రవర్ణే రుజక్షతే ఏతదేవ సంయోర్బార్హస్పత్యస్య ఏతద్రుద్రస్య ధనుః రుద్రస్యత్వేవ ధనురాజ్ఞిః శిరవుత్పిపేశ సప్రవర్గ్యో భవత్ తస్మాద్యస్స ప్రవర్గేణ యజ్ఞేన యజతే రుద్రస్య శశిరః ప్రతిదధాతి నైనగుం రుద్ర ఆరుకో భవతి య ఏవం వేద అత్యూర్ధ్వాక్షోతిరశ్చాత్ శిశిరః ప్రదృశ్యతే నైవ రూపన్న వాసాగుంసి న చక్షుః ప్రతిదృశ్యతే అన్యోన్యం తు నహి గ్రాతః సతస్తద్దేవ లక్షణం లోహితోష్ణిసారశీర్ష్ణిః సూర్యస్యోదయనం ప్రతి త్వంకరోషిణ్యంజలికాం త్వంకరోషి నిజానుకాం నిజానుకామేణ్యంజలికా అమీవాచముపాసతామితి తస్మై సర్వర్దవో నమంతే మర్యాదాకరత్వాత్ ప్రభురోధాం బ్రాహ్మణ ఆప్నోతి య ఏవం వేద స ఖలు సంవత్సరగేతైః సేనానీభిః సహ ఇంద్రాయ సర్వాన్ కామానభివహతి సద్రప్సః తస్యైషా భవతి అవద్రప్సో అగుం సుమతీమతిష్ఠత్. యానః కృష్ణో దశభిః సహస్రైః ఆవర్తమింద్రశ్చాధమంతం ఉపశ్నుహితం నృమన్నామసద్రామితి ఏతయైవేంద్రః సలావృక్యా సహ అసురాన్ పరివృశ్యతి పృథివ్యగుం సుమతి తామన్వవస్థితః సంవత్సరో దివం చ నైవం విదుషాచార్యాంతే వాసినౌ అన్యోన్యస్మై దృశ్యాతాం యో దృశ్యతి భ్రశ్యతే స్వర్గాల్లోకాత్ ఇత్యుతు మండలాని സൂര്യമണ്ഡലാന്യാഖ്യായികാഃ അതവോർധകുംസ നിർവചനാഃ ആരോഗോ ഭ്രാജഃ പടരഃ പതംഗഃ സ്വർണരോ ജ്യോതിഷീമാലേ വിഭാസഃ തേ അസ്മൈ സർവേ ദിവമാതപന്തി ഊർജ്ജം ദുഹാനാ അനവസ്ഫുരന്ത ഇതി കശ്യപോഷ്ടമഃ സമഹാമേരുന്ന ജഹാതി തസ്യൈഷാ ഭവതി യത്തേ ശില്പം കശ്യപരോ ജനാവത് ഇന്ദ്രികാവത് പുഷ്കലം ചിത്രഭാണു യസ്മിൻഥോര്യാ അർപ്പിതാ സപ്തസാകം തസ്മിൻ രാജാനമധിവിശ്രയേമമിതി തേ അസ്മൈ സർവേ കശ്യപാ ജ്യോതിർലഭന്തേ താൻ സോമഃ കശ്യപാദധി നിർധമതി ഭ്രസ്താ കർമ്മകൃതി വൈവം പ്രാണോ ജീവാണി ഇന്ദ്രിയജീവാണി സപ്തശീർഷണ്യാഃ പ്രാണാഃ സൂര്യാഗിത്യാചാര്യാഃ അപശ്യമഹമേതാൻ സപ്തസൂര്യാണിതി പഞ്ചകർണോ വാധ്യായനഃ സപ്തകർണശ്ച പ്ലാക്ഷിഃ ആനുശ്രവിക ഏവ നോ കശ്യപ ഇതി ഉഭൗ വേദയിതേ നഹി ശേകുമിവ മഹാമേരും ഗന്തും അപശ്യമഹമേതത് സൂര്യമണ്ഡലം പരിവർത്തമാനം കാര്യഃ പ്രാണത്രാതഃ ഗച്ഛന്ത മഹാമേരും ഏകം ചാജഹതം ഭ്രാജപടര പതംഗാ നിഹനേ തിഷ്ഠന്നാതപന്തി തസ്മാദിഹതപ്രിതപാഃ അമുത്രേതരേ തസ്മാദിഹതപ്രിതപാഃ തേഷാമേഷാ ഭവതി സപ്തസൂര്യാദിവമനു പ്രവിഷ്ടാഃ താനന്വേതി പഥിവ്യദക്ഷിണാവാന് തേ അസ്മൈ സർവേ ഘൃതമാതപന്തി ഊർജം ദുഹാനാ അനപസ്ഫുരന്ത ഇതി സപ്തത്വിജഃ സൂര്യാഗിത്യാചാര്യാഃ തേഷാമേഷാ ഭവതി സപ്തദിശോ നാനാ സൂര്യാഃ സപ്തഹോതാര ഋത്വിജഃ ദേവാ ആദിത്യായേ സപ്ത തേഭിഃ സോമാഭിഃ രക്ഷണ ഇതി തദപ്യാം നായഃ ദിഗ്ഭ്രാജരതോന്കരോതി ഏതയൈവാവൃതാ സഹസ്രസൂര്യതായാ ഇതി വൈ ശമ്പായനഃ തസ്യൈഷാ ഭവതി യദ്യാവഗിന്ദ്രതേ ശതകം ശതം ഭൂമീഃ ഉത സ്യുഃ നത്വാ വജ്രേന് സഹസ്രകം സൂര്യാഃ അണുനജാതമഷ്ടരോദസീ ഇതി നാനാലിംഗത്വാ ധൃതോണാന്നാനാസൂര്യത്വം അഷ്ടോദവ്യവസിതാ ഇതി സൂര്യമണ്ഡലാന്യഷ്ടാതവോർധ്വം തേഷാമേഷാ ഭവതി ചിത്രം ദേവാനാമുദഗാദനീകം ചക്ഷുർമിത്രസ്യ വരുണസ്യാഗ്നേഃ ആപ്രാജ്ഞാവാ പൃഥിവീ അന്തരിക്ഷം സൂര്യ ആത്മാ ജഗതസ്തസ്ഫുടശ്ചേതി ക്വേദമഭ്രണ്ണിവിശതേ വായകം സംവത്സരോമിഥഃ വാഹസ്മേയം ദേവരാത്രീ പമാസാരിതവർഷിതാഃ അർദ്ധമാസാ മുഹൂർത്താഃ ഇമേഷാസ്തൃടുഭിഃ സഹ വേമാ ആപോ നിവിശന്തേ യദീതോ യാന്തി സമ്പ്രതി കാലാ അപ്സുരിവിശന്തേ ആപഃ സൂര്യേ സമാഹിതാഃ അഭ്രാണ്യവഃ പ്രപദ്യന്തേ വിദ്യുത് സൂര്യേ സമാഹിതാ അണവർണേ ഇമേ ഭൂമി ഇയം ചാസൌ ചരോദസീ ഇഗ്യസ്വിതത്രാന്തരാഭൂതം യേനേ മേ വിധൃതേ ബുഭേ വിഷ്ണുനാ വിധൃതേ ഭൂമി ഇതി വത്സസ്യ വേദനാ ഇരാവതീ ധേനുമതീഹി ഭൂതം സൂയവസിനീ മനുഷ്യേ ദശസ്യേ യഷ്ടഭ്നാദ്രോദസീ വിഷ്ണവേതേ നാധർച്ഛ പൃഥിവീമഭിതോ മയൂഖൈഃ കിം തദ്വിഷ്ണോർബലമാഹുഃ കാദീപ്തിഃ കിം പരായണം ഏകോ യദ്ധാരയദ്ദേവഃ രേജതീരോദസീ ബുഭേ വാതാദ്വിഷ്ണോർബലമാഹുഃ അക്ഷരാദ്ദീപ്തിരുച്യതേ ത്രിപദാദ്ധാരയദ്ദേവഃ യദ്വിഷ്ണോരേകമുത്തമം അഗ്നയോ വായവശ്ചൈവ ഏതദസ്യ പരായണം പൃച്ഛാമി ത്വാ പരം മൃത്യും അവമം മധ്യമം ചതും ലോകം ച പുണ്യപാപാണാം ഏതത് പൃച്ഛാമി സമ്പ്രതി അമുമാഹുഃ പരം മൃത്യും അവമാനന്തു മധ്യമം അഗ്നിരേവാവമോ മുത്യുഃ ചന്ദ്രമാശ്ചതുരുച്യതേ അനാഭോഗാഃ പരം മൃത്യം പാപാഃ സംയന്തി സർവദാ ആഭോഗാസ്വേവ സംയന്തി യത്ര പുണ്യകൃതോ ജനാഃ തതോ മധ്യമമായന്തി ചതുമഗ്നിഞ്ച സമ്പ്രതി பிரச்சாமித்வா பாபகிருதஹ யத்ர யாதயதே யமஹ ஸ்வன்னஸ்தத் ப்ரஹ்மண் ப்ரப்ரூஹி யதிவேத்ஸாஸதோ க்ருஹான் கஷ்யபாதுதிதா சூர்யாஹ பாபான் நிக்ஷந்தி சர்வதா ரோதஸ்யோரந்தர்தேசேஷு தத்ரன்யஸ்யந்தே வாசவைஹ தே ஶரீராஹ ப்ரவர்யந்தே யதா புண்யஸ்ய கர்மணஹ அபாஅந்யபாதகேஷாஸஹ தத்ர தேயோ நிஜா ஜனாஹ மிருத்வா புனர்மிருத்யுமாபத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிஹ ஆஷாதிகா ஸ்ரிமய இவ ததஃ பூயந்தே வாசவைஹ அபைதும் மிருத்யஞ்சயதி ய ஏவம் வேத சகல்வைவம் வித்ப்ராஹ்மணஹ தீர்க்ஷ்ருத்தமோ பவதி கஷ்ய பஷ்யாதி திஸ்ஸித்தகமன ஸித்தாகமனஹ தஸ்யைஷா பவதி ஆயஸ்மின் சப்தவாசவாஹ ரோஹந்தி போர்வ்யாருஹஹ ரிஷத்ஹ தீர்க்ஷ்ருத்தமஹ இந்திரஸ்ய கர்மோ அதிதிரிதி கஷ்யபஃ பஷ்யகோ பவதி யத்ஸர்வம் பரிபஷ்யதீதி சௌக்ஷ்ம்யாத் அசாக்னேரஷ்டபுருஷஸ்ய தஸ்யைஷா பவதி அக்னேனக சுபசாராகே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யுயோத்யஸ்மஜ்ஜுஹுராணமேனஹ பூயிஷ்டாந்தே நம முக்திம் விதேமேதி அக்னிஷ்ச ஜாத வேதாஷ்ச சஹோஜா அஜிரா பிரபு வைஷ்வானரோணன்யாபாஸ்ச பங்கிராதாஸ்ச சப்தமஹ விசர்ப்பே மாஷ்டமோக்னீனாம் ஏதேஷ்டௌமசமஹக்ஷிதாகிதிசர்வேவாக்னேரச்சிர்வர்ண விசேஷாஹ நீலாச்சிஷ்ச பீதகாச்சிஷ்சேதி அசவாயோரேகாதஶ புருஷஸ்யைகாதஶ ஸ்த்ரீகஸ்ய ப்ரப்ராஜமானாவ்யவதாதாஹ யாஶ்ச வாசிகி வைத்யுதாஹ ரஜதாஃ புருஷாஶ் ஶ்யாமாஹ கபிலா அதிலோஹிதாஹ ஊர்த்வா அவபதந்தாஶ்ச வைத்யுத இத்யேகாதஶ நைனம் வைத்யுதோ ஹி நஸ்தி ய ஏவம் வேத சஹோவாச வ்யாஸஃ பாராஷர்யஹ வித்யுத்வதமேவாஹம் மிருத்யுமைச்சமிதி நத்வகாமகும் ஹந்தி ய ஏவம் வேத அஸ கந்தர்வகணாஹ ஸ்வானப்ராட் அங்காரிர்பம்பாரிஹ ஹஸ்தஸ்ஸுஹஸ்தஃ ரிஷாணுர்விஷ்வாவசுஹ மூர்த்தன்வான்சோர்யவர்ச்சாஹ கிருதிரித்யேகாதஶ கந்தர்வகணாஹ தேவாஶ்ச மஹாதேவாஹ ரஷ்மயஶ்ச தேவாகரகிரஹ நைனங்கரோஹி நஸ்தி ய ஏவம் வேத கௌரீமிமாகசலீலாநிதக்ஷதி ஏகபதீ த்விபதீ சாசதுஷ்பதீ அஷ்டாபதீ நவபதீ வபூவஷீ சஹஸ்ராட்சரா பரமே வ்யோமன்னிதி வாசோ விசேஷணம் அசநிகதம் வ்யாக்யாதாஹ தானனுக்ரமிஷ்யாமஹ வராஹவஸ்வதபஸஹ வித்யுன்மஹசோதூபயஹ ஸ்வாபயோ க்ருஹமேதாஶ்சேத்யேதே யேஷேமேஷிமி வித்விஷஃ பர்ஜன்யாஃ சப்த பிசிவீமபிவர்ஷந்தி பிஷ்டிபிரிதி ஏதயைவ விபக்தி விபரீதாஹ சப்தபிர்வாதைருதீரிதாஹ அமோன்லோகானபிவர்ஷந்தி தேஷாமேஷா பவதி சமானமேததுதகம் உச்சைத்யவசாஹபிஹ பூமிம் பர்ஜன்யா ஜின்வந்தி திவஞ்சின்வந்தியக்னயகிதி யதக்ஷரம் பூதகிருதம் விஸ்வே தேவா உபாசதே மஹர்ஷிமஸ்ய கோப்தாரம் ஜமதக்னிமகுருமத ஜமதக்னிராப்யாகதே சந்தோபிஷ்சதுருத்தரைஹ தாக்யஸ் சோமஸ்ய திருப்தாசஹ ப்ரஹ்மணா வீர்யாவதா சிவானஃ பிரதிசோதிஷஹ தச்சஞ்யோராவ்ருணீமஹே காதுஞ் யஜ்ஞாய காதுஞ் யஜ்ஞபதயே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்து நஹ ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்த்வஞ்ஜிகாது பேஷஜம் ஷண்ணோ அஸ்துத்விபதே ஷஞ்சதுஷ்பதே சோமபா அசோமபா இதி நிகதம் வ்யாக்யாதாஹ ஸஹஸ்ரவ்ருதியம் பூமிஹ பரம் வ்யோம ஸஹஸ்ரவ்ருதே அஸ்வினா புஜ்யூனா சத்யா விஸ்வஸ்ய ஜகதஸ்பதி யாயா பூமிஃ பதிர்வ்யோம విసునంద అదురిగసు పుత్రో బృహస్పతి రుద్ర సరమా ఇది స్త్రీ పుమం శుక్రం నామన్యద్యజతం వా మన్యతే విషరూపే అహనీద్యౌరివత్స విశ్వాహి మాయా అవధస్వ ధావంతౌ భద్రామాం పూషణా విహరాతిరస్తు వాసాత్యౌ చిత్రౌ జగతో నిధానౌ యావా భూమి శరథ సగం సఖాయౌ తావశ్వినా రాసభా స్వాహవం మే శుభస్పతి ఆగతగో సూత్యజా సహ చుగ్రోహ భుజ్యుమశ్వినోద మేఘే రగిన్నకశ్చిన్న బ్రువా అవాహాః తమోహసుర్నౌభిరాత్మన్వతీభిః అంతరిక్ష పృట్భిరకోదకాభిః తిస్రః క్షపస్థితః దివ్రజద్భిః నాసత్యా భుజ్యమోహసుః పతంగైః సముద్రస్య ధన్వన్నార్ద్రస్య పారే త్రిభీరసైశతపద్భిః షడశ్వైః సవితారం వితన్వంతం అణుబద్ధాదిశాం వరః ఆపపూరుషం వరశ్చైవ సవితారే వసో భవతే జగుంసుదత్తం విదిత్వైవ బహు సోమగిరం వశీ అన్వేదితుగ్రోవక్రియాంతం ఆయసూయాన్ సోమతృప్సుషు సంగ్రామస్తమోద్యోద్యోతః వాచోగాః పిపాదితతే సదద్గోభిస్తవాచ్యేత్యన్యే రక్షసానన్వితాశ్చగే అన్వేది పరివృత్యాస్తః ఏమేతౌ స్థో అశ్వినా తే ఏతేద్యుః పృథివ్యోః అహరహర్గర్భం దధాథే తయోరేతౌ వత్సావహో రాత్రే పృథివ్యా అహః దివో రాత్రిః తా అభిసృష్టౌ దంపతీ ఏవ భవతః తయోరేతౌ వత్సౌ అగ్నిశ్చాదిత్యశ్చ రాత్రేర్వత్సః శ్వేత ఆదిత్యః అహ్నోగ్నిః తామ్రో అరుణః తా అభిసృష్టౌ దంపతీ ఏవ భవతః తయోరేతౌ వత్సౌ వృత్రశ్చ వైద్యుతశ్చ అగ్నేర్వృత్రః వైద్యుత ఆదిత్యస్య తా అభిసృష్టౌ దంపతీ ఏవ భవతః తయోరేతౌ వత్సౌ ఉష్మాజనీహారశ్చ వృత్రస్యోష్మా వైద్యుతస్య నీహారః తౌ తావేవ ప్రతిపద్యేతే శేయగుం రాత్రి గర్భిణీ పుత్రేణ సంవసతి తస్యావా ఏతదుల్బణం యద్రాత్రౌ రశ్మయః యథాగోర్గర్భిణ్యా ఉల్బణం ఏవమేతస్యా ఉల్బణం ప్రజగిష్ణుః ప్రజగాజపశుభిశ్చ భవతి య ఏవం వేద ఏతముద్యంతమపియంతం చేతి ఆదిత్యః పుణ్యస్య వత్సః అథ పవిత్రాంగిరసః పవిత్రమంతః పరివాజమాసతే వితైషాం ప్రత్నో అభిరక్షతి వ్రతః మహస్తముద్రం వరుణస్థిరోదధే ధీరాయుచ్ఛే గుర్ధరుణే స్వారభం పవిత్రం దేవితదం బ్రహ్మణస్పతే ప్రభుర్గాత్రాణి పనియేషి విశ్వతః అతప్తతనోర్నత దామో అశ్నుతే శ్రుతా సగిద్వహం తస్తత్సమాసత బ్రహ్మాదేవానా అసదః సద్యేతదక్షుః ఋషయః సప్తాత్తిశ్చయత్ సర్వేత్రయో అగస్త్యశ్చ నక్షత్రైః శంకృతోమసన్ అసద విదుశ్యామాశ్వస్యావర్తికామస్య అమీయరిక్షా నిహితాసముచ్ఛా నక్తం దదృశ్యే గుహచిద్దివేయుః అలబ్ధాని వరుణస్య వ్రతాని విశాఖశ్చంద్రమా నక్షత్రమేతి తత్సవితుర్వరేణ్యం భర్గో దేవస్య ధీమహి ధియో యో నః ప్రచోదయాత్ తత్సవితుర్వృణీమహే వయం దేవస్య భోజనం శ్రేష్ఠగం సర్వధాతమం పురం భగస్య ధీమహి అపాగోహత సవితా త్రిభీణ సర్వాన్ దివో అంధసః నక్తంతాన్యభవన్ దిశే అస్థ్యస్నాసం భవిష్యామః నామ నామైవ నామమే నపుగుంసకం పుమాగస్యస్మి స్థావరోస్మ్యథజంగమః యజేయక్షిగష్టాహే చ మయా భూతాన్యయక్షత పశవో మమ భూతాని అనోబంధ్యోస్మ్యహం విభుః స్త్రియః సతీః తా ఉమే పుగుంస ఆహుః పశ్యత క్షణ్వాన్న విచేదదంధః కవిరియః పుత్రస్స ఇమాచికేత యస్తాభిజానాత్సవితుః పితాసతే అంధోమణివ విందతే తమనంగులిరావయతే అగ్రీవః ప్రత్యముంచతే తమజిహ్వా అశస్యత ఊర్ధ్వమూలమవాఖ్యాఖం வ்ருக்ஷயோ வேத சம்ப்ரதி நசஜாது ஜனஸ்ரத்தத்யாத் மிருத்யருமாமாரயாதிபிஹி ஹசிதகும் ருதிதம் வீதம் வீணாபணவலாசிதம் மிருதம் ஜீவஞ்ச யத்கிஞ்சித் அங்காணி ஸ்னேவ வித்திதத் அத்ருஷ்யக்ஸ்த்ருஷ்யத்யாகத் அஸ்மாஜ்ஜாதாமே மிசோசரண் புத்ரோ நிரிருத்யா வை தேஹ அசேதாயஸ்ய சேதனஹ சதம் மணிமவிந்தத் சோனங்குலிராவயத் சோ க்ரீவஃ ப்ரத்யமுஞ்சத் சோ ஜிஹ்வோ அசச்சத நைதமிருஷிம் விதித்வா நகரம் ப்ரவிஷேத் யதி ப்ரவிஷேத் மிதௌ சரித்வா ப்ரவிஷேத் தத் சம்பவஸ்ய வ்ரதம் ஆதமக்னே ரசந்திஷ்ட ஏகா ஆஷ்வமேக யோஜனம் ஏக சக்ரமேக துரம் வாதத்ராஜி கதிம் விபோ நரிஷ்யதி நம் வ்யசதே நாஸ்யாக்ஷோ யாது சஜ்ஜதி யச்வேதா ஆண்டோஹிதாகிஷ்சாக்னேஹே ரசேயுக்மாதிதிஷ்டதி ஏகயாஜதசபிஷ்சஸ்வபூதே ஸ்வாப்யாமிஷ்டகே மிகும்சத்யாச திசபிஷ்ச வஹசே த்ரிகும்சதாச நயோத்ஹிர்வாய விஹதா விமுஞ்ச ஆதனுஷ்வ ப்ரதனுஷ்வ உத்தமாதமசந்தம ஆதித்யே சந்தவர்ணானா தத்பமாதேஹி யஃப் புமானே இதஸ்திக்தகும் சூர்யகதம் சந்திரமதேரசங்கிருதி வாராதஞ்சனயாத்ரேக்னிம் ய ஏகோ ருத்ரபுச்யதே அசங்காதாஸ் சஹஸ்ராணி ஸ்மரியதே ந ஜதிஷ்யதே ஏவமேதன்னிபோதத ஆமந்திரைரிந்திரஹரிபிஹி யாஹி மயூரரோமபிஹி மாத்வாகே சின்னிகே முரின்ன பாஷினஹ நதன்வே பதாயிஹி மாமந்திரைரிந்திரஹரிபிஹி யாமி மயூரரோமபிஹி மாமாகே சின்னிகே முரின்ன பாஷினஹ நிதன்வே பதாம் இமி அணுபிஷ்ச மஹத்பிஷ்ச நிகர்ஷ்வைர சமாயுதைஹி காலைரு ஹரித்வமாபண்ணைஹி இந்திராயாஹி சஹஸ்ரயுக அக்னிர விப்ராஷ்டிவசனஹ வாயுஷ்வேதசிகத்ருகஹ சம்வத்சரோ விஷோவர்ணைஹி நித்யாஸ்தேனுஜராஸ்தவ சுப்ரம்மண்யோகும் சுப்ரம்மண்யோகும் சுப்ரம்மண்யோம் இந்திராகச்ச ஹரிவ ஆகச்ச மேதாதிதே மேஷவிஷணஸ்வஸ்ய மேனே தௌராவஸ்கந்தின்ன ஹல்யாகீஜார கௌஷிக ப்ராஹ்மண கௌதம ப்ருவாண அருணாஸ்வா இஹாகதாஹ பசமப்ருஷி விக்ஷிதஹ அஷ்டோ திக்பாதசோக்னயஹ அக்னிஸ்ச ஜாத வேதாஶ்சேத்யேதே தாம்ராஸ்வாஸ்தாம்ரரசாஹ தாம்ரவர்ணாஸ்தசாசிதாஹ தண்டஹஸ்தாஹ காதத்கதஹ இதோ ருத்ராஹ பராங்கதாஹ உக்தக்யஸ்தானம் ப்ரமாணஞ்ச புரயித ப்ருஹஸ்பதிஶ்ச சவிதாச விஸ்வரூபைரிஹாகதாம் ரசேனோதகமத்மனா அப்சுஷா இதி தத்வயோஹ முக்தோ வேஷோ வாசாகும்சிச காலாவயமானாமிதப் பிரதீச்யா வாசாத்யாகித்யஷ்வினோஹ ஓந்தரிக்ஷே சப்தங்கரோதீதி வாதிஷ்டௌ ரோஹிணௌ மீமாகும் சாஞ்சக்ரே தஸ்யைஷா பவதி பார்ஷேவ வித்யுதிதி ப்ரஹ்மண உதர நமசி ப்ரஹ்மண உதீர நமசி ப்ரஹ்மண ஆஸ்தர நமசி ப்ரஹ்மணமுபஸ்தர நமசி அஷ்டயோனீமஷ்டபுத்ராம் அஷ்டபத்னீமிமாம் மஹீம் அஹம் வேதனமே மிருத்யோ நசா மிருத்யுரகாஹரதே அஷ்டயோன்யஷ்டபுத்ரம் அஷ்டபதிதமந்தரிக்ஷம் அஹம் வேதனமே மிருத்யோ நசா மிருத்யுரகாஹரதே அஷ்டயோனீமஷ்டபுத்ராம் அஷ்டபத்னீமமூந்திமம் அஹம் வேதனமே மிருத்யோ நசா மிருத்யுரகாஹரதே சுத்ராமானம் மஹீமூஷு அதிதிர்யௌரதிதிரந்தரிக்ஷம் அதிதிர்மாதா சபிதா சபுத்ரஹ விஸ்வே தேவா அதிதிஃ பஞ்சஜனாஹ அதிதிர்ஜாதமதிதிர்ஜனித்வம் அஷ்டௌ புத்ராஸௌ அதிதே யே ஜாதாஸ்தன்வஃ பரி தேவா உபப்ரைஸ்தப்தபிஹ பராமார்த்தாண்டமாஸ்யதே சப்தபிஃ புத்ரைரதிதிஃ உபப்ரைஸ்போர்க்யயுகம் பிரஜாயி மிருத்யவேததே பராமார்த்தாண்டமாபரதிதி தானனுக்ரமிஷ்யாம மித்ரஸ்ய வருணஸ்ய தாதாச ஆர்யமாச அகும்சஸ்ய பகஸ்ய ಇಂದ್ರಸ್ಯ ವಿವಸ್ವಾಗಿಶ್ಚೇತ್ಯೇತೇ ಹಿರಣ್ಯಗರ್ಭೋ ಹಗುಂಸಶ್ರುಚಿಷತೆ ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನಂ ದದಿತ್ಪದಮಿತಿ ಗರ್ಭಪ್ರಾಜಾಪತ್ಯಃ ಅಸಪುರುಷಃ ಸಪ್ತಪುರುಷಃ ಯೋಸೌ ತಪನ್ನುತೇತಿ ಸಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣಾನಾದಾಯೋದೇತಿ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣಾನಾದಾಯೋದಗಾಃ ಅಸೂಯೋಸ್ತಮೇತಿ ಸಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣಾನಾದಾಯಾಸ್ತಮೇತಿ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣಾನಾದಾಯಾಸ್ತಂಗಾಃ ಅಸೌಯ ಆಪೂರ್ಯತಿ ಸಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಾಪೂರ್ಯತಿ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಾಪೂರಿಷ್ಠಾಃ ಅಸೌಯೋ ಪಕ್ಷೀಯತಿ ಸಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಕ್ಷೀಯತಿ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಕ್ಷೇಷ್ಠಾಃ ಅಮೂನಿ ನಕ್ಷತ್ರಾಣಿ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಂತಿ ಚೋತ್ಸರ್ಪಂತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಮೋತ್ಸರ್ಪತ ಇಮೇ ಮಾಸಾಶ್ಚಾರ್ಧಮಾಸಾಶ್ಚ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಂತಿ ಚೋತ್ಸರ್ಪಂತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಮೋತ್ಸರ್ಪತ ಇಮರಿತಮಃ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಂತಿ ಚೋತ್ಸರ್ಪಂತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಮೋತ್ಸರ್ಪತ ಅಯಗುಂ ಸಂವತ್ಸರಃ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಿ ಚೋತ್ಸರ್ಪತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಮೋತ್ಸೃಪ ಇದಮಃ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಿ ಚೋತ್ಸರ್ಪತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಮೋತ್ಸೃಪ ಇಯಗುಂ ರಾತ್ರಿಃ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪತಿ ಚೋತ್ಸರ್ಪತಿ ಚ ಮಾಮೇ ಪ್ರಜಾಯಾಮಾ ಪಶೂನಾಂ ಮಾಮಮ ಪ್ರಾಣೈರಪಪ್ರಸರ್ಪಮೋತ್ಸೃಪ ಓಂ ಭೂರ್ಭುವಃಸ್ವಃ ಏತದ್ವೋ ಮಿಶನಂ ಮಾನೋ ಮಿಶನಗುಂ ರೀಢ್ವಂ ಅಸಾದಿತ್ಯಸ್ಯಾಷ್ಟಪುರುಷಸ್ಯ ವಸೂನಾಮಾದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ರುದ್ರಾನಾಮಾದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಆದಿತ್ಯಾನಾಮಾದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಸದಾಗುಂ ಸತ್ಯಾನಾಂ ಆದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಅಭಿಧೋನ್ವತಾಮಭಿಘತಾಂ ವಾತವತಾಂ ಮರುತಾಂ ಆದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ತ್ರಿಭುವನಾಮಾದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ವಿಶ್ವೇಶಾನ್ ದೇವಾನಾಂ ಆದಿತ್ಯಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಸಂವತ್ಸರಸ್ಯ ಸವಿತುಃ ಆದಿತ್ಯಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಓಂ ಭೂರ್ಭುವಃಸ್ವಃ ಅಶ್ಮಯೋ ವೋ ಮಿಶನಂ ಮಾನೋ ಮಿಶನಗುಂ ರೀಢ್ವಂ ಆರೋಗ್ಯಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಧಾಜಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಪಟರಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಪತಂಗಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಸ್ವರ್ಣರಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಜ್ಯೋತಿಹಿಮತಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ವಿಭಾಸಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಕಶ್ಯಪಸ್ಯ ಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಓಂ ಭೂರ್ಭುವಃಸ್ವಃ ನಾಪೋ ವೋ ಮಿಥುನಂ ಮಾನೋ ಮಿಥುನಗುಂ ರೀಢ್ವಂ ಅಥವಾಯೋರೇಕಾದಶ ಪುರುಷಸ್ಯೈಕಾದಶ ಸ್ತ್ರೀಕಸ್ಯ ಪ್ರಭ್ರಾಜಮಾನಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ವ್ಯವದಾತಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ವಾಸಿಕಿ ವೈದ್ಯುತಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ರಜತಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಪರುಷಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಶ್ಯಾಮಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಕಪಿಲಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಅತಿಲೋಹಿತಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಊರ್ಧ್ವಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ಅವಪತಂತಾನಾಗುಂ ರುದ್ರಾನಾಗಸ್ಥಾನೇ ಸ್ವತೇಜಸಾ ಭಾಣಿ ஐத்யுதானாகம் ருத்ராணாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி பிரப்ராஜமானீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி யவதாதீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி வாசிகி வைத்யுதீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ரஜதானாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி பருஷாணாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ஷ்யாமானாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி கபிலானாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி அதிலோஹிதீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ஊர்த்வானாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி அவபதந்தீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி வைத்யுதீனாகம் ருத்ராணீனாகஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ஓம் போர்புவஸ்வஹ ரூபாணி வோ மிசுனம் மானோ மிசுனகம் ரீட்வம் அசாக்ஞே ரஷ்டபுருஷஸ்ய அக்னேஃ பூர்வதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ஜாதவேதசபுபதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி சஹோஜசோ தட்சிணதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி அஜிராப்ரபவுபதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி வைஷ்வானரஸ்யாபரதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி நர்யாபசபுபதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி பங்கிராதிரபுதக்திஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி விசர்ப்பிணபுபதிஷ்யஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசாபாணி ஓம் போர்புவஸ்வஹ திசோபோ மிசுனம் மானோ மிசுனகம் ரீட்வம் தட்சிணபூர்வஸ்யாந் திசி விசர்ப்பி நரக தஸ்மான் நஃ பரிபாஹி தட்சிணாபரஸ்யாந் திஷ்ய விசர்ப்பி நரக தஸ்மான் நஃ பரிபாஹி உத்தரபூர்வஸ்யாந் திசி விஷாதி நரக தஸ்மான் நஃ பரிபாஹி உத்தராபரஸ்யாந் திஷ்ய விஷாதி நரக தஸ்மான் நஃ பரிபாஹி ஆயஸ்மேன் சப்தவாசவா இந்திரியாணி சதக்கர வித்யேதே இந்திரகோஷாவோ வசபிஃ புரஸ்தாதுபதசதாம் மனோஜவசோமஃ பித்ருபிர்தட்சிணதமுபதததாம் பிரசேதாவோ ருத்ரைஃ பஶ்சாதுபதததாம் விஸ்வகர்மாவ ஆதித்யைருத்தரதமுபதததாம் ஸ்பஷ்டாவோ ரூபைருபனிஷ்டாதுபதசதாம் ஸம் த்யாணம் வஃ பஶ்சாதிதி ஆதித்யஸ் சர்வோக்னிஃ பிருத்திவ்யா வாயுரந்தரிக்ஷே சூர்யோ திவி சந்திரமா திக்ஷு நக்ஷத்ராணி ஸ்வலோகே ஏவா ஹ்யேவா ஏவா ஹ்யக்னே ஏவா ஹி வாயோ ஏவா ஹி இந்திர ஏவா ஹி பூஷன் ஏவா ஹி தேவாஹ ஆபமாபாபபஸ்ஸர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயஶ்ச சூர்யஶ்ச சஹசஞ்சஸ்கரத்யா வாய்வஸ்வாரஷ்மிபதயஹ மரீச்சாத்மானோ அத்ருஹஹ தேவீர்புவனசூபரீஹி உத்ரவத்வாய மேசுத மஹாநாம் நீர்மஹாமானாஹ மஹசோ மஹசஸ்வஹ தேவீஃ பர்ஜன்யசூபரீஹி உத்ரவத்வாய மேசுத அபாஷ்ணியஷ்டிமபாரக்ஷஹ அபாஷ்ணியஷ்டிமபாரகம் அபாஅக்ராமபஜாவர்த்திம் அபதேவீரிதோஹித வஜ்ரம் தேவீரஜீதாகிஷ்ச புவனம் தேவசூபரீஹி ஆதித்யானதிதிம் தேவீ யோனினோத்தமுதீசத பத்ரங்கர்ணே பிஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்கஜத்ராஹ சிரைரங்கை சுஷ்டுபாகும்சஸ்தனோபிஹி வ்யஷேம தேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஶ்ரவாஹ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்தாது கேதவோ அருணாசஸ்ய ரிஷயோ மாதரஷணாஹ பிரதிஷ்டாகும் சததாஹி சமாஹிதாசோ சஹஸ்ரதாகசம் சிவாநஷந்தமாபவந்து திவ்யா பமோஷதயஹ சமிருடீகா சரஸ்வதி மா தேவ்யோமசந்திருஷே யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா வா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ அக்னேராயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி வாயுர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை வாயோராயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அசௌ வை தபன்னபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ முஷ்யதபத ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வா அமுஷ்யதபத ஆயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி சந்திரமா வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யச்சந்திரமச ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சந்திரமச ஆயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி நக்ஷத்ராணி வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ நக்ஷத்ராணாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை நக்ஷத்ராணாம் ஆயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி பர்ஜன்யோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யஃ பர்ஜன்யஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை பர்ஜன்யஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி சம்வத்சரோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யஸ் சம்வத்சரஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சம்வத்சரஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேத யோப்சுநாவம் பிரதிஷ்டிதாம் வேத பிரத்யேவ திஷ்டதி இமே வை லோகா அப்சு பிரதிஷ்டிதாஹ ததேஷாப்யனூக்தா அபாகும்ல சமுதயகும் சன் சூர்யே சுக்ரகும் சமாபிருதம் அபாகும் ரசஸ்ய யோரசஹ தம்போ கிருண்ணாம்யுத்தமமிதி இமே வை லோகா அபாகும் ரசஹ தே முஷ்மின்னாதித்யே சமாபிருதாஹ ஜானுதக்னீமுத்தர வேதீம் காத்வா அபாம் பூரயித்வா குல்பதக்னம் புஷ்கரபர்ணை புஷ்கரதண்டை புஷ்கரைஷ்ட சக்யஸ்தீர்ய தஸ்மின் விஹாயசே அக்னிம் பிரணீயோபசமாதாய ப்ரஹ்மவாதினோ வதந்தி தஸ்மாத் ப்ரணீதேயம் அக்னிஸ்சீகதே ஸா ப்ரணீதேயம் அப்ஸுஸ்யயம் சீகதே அஸௌ புவனேப்யநாஹிதாக்னிரேதாஹ தமபிதயேதா அபீஷ்டகாபுபதிதாதி அக்னிஹோத்ரே தர்ஷபூர்ணமாசயோஹ பசுபந்தே சாதுர்மாஸ்யேஷு அஸௌ ஆஹுஹ சர்வேஷு யஜ்ஞக்ரதுஷ்விதி ஏதத்தஸ்மவா ஆஹுஷண்டிலாஹ கமக்னிஞ்சினுதே சத்ரியமக்னிஞ்சின்வாணஹ சம்வத்சரம் ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே சாவித்ரமக்னிஞ்சின்வாணஹ அமுமாதித்யம் ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே நாசிகேதமக்னிஞ்சின்வாணஹ ப்ராணான் ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே சாதுர்ஹோத்ரியமக்னிஞ்சின்வாணஹ ப்ரஹ்ம ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே வைஷ்வசுஜமக்னிஞ்சின்வாணஹ ஷரீரம் ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே உபாணுவாக்யமாஷுமக்னிஞ்சின்வாணஹ இமான் லோகான் ப்ரத்யக்ஷேண கமக்னிஞ்சினுதே இமமாருணகேதுகமக்னிஞ்சின்வாணயிதி ய ஏவாஸௌ இதஸ்யாமுதஸ்யாவ்யதீபாதி சமிதி யோ அக்னேர்மிதூயா வேத விசுனவான் பவதி ஆபோ வா அக்னேர்மிதூயாஹ விசுனவான் பவதி ய ஏவம் வேத ஆபோ வா இதமாசன்ஸலிலமேவ சப்ரஜாபதிரேக புஷ்கர வர்ணே சமபவதே தஸ்யாந்தர்மனசி காமஸ்தமவர்த்தத இதகும் சிஜேயமிதி தஸ்மாத்யத் புருஷோ மனசாபிகச்சதி தத்வாசா வததி தத்கர்மணா கரோதி ததேஷாப்ஷணோக்தா காமஸ்தத்ரே சமவர்த்ததாதி மனசோதேதஃ ப்ரசமஞ்ஞதாசீத் சதோ பந்துமசதி நிரவிந்தன் ஹிரி ப்ரதீஷ்யா கவயோ மனீஷேதி உபைனம் ததுபநமதி யத்காமோ பவதி ய ஏவம் வேத சதபோதப்யத சதபஸ்தப்வா ஷரீரமதூனுத தஸ்ய யன்மாகும் சமாசீத் ததோ ருணாஷ்கேதவோ வாதர்ஷனா ரிஷய புததிஷ்டன் ஏனகாஹ தேவைகானசாஹ ஏவாலாஹ தேவாலகில்யாஹ யோரசஹ சோபாம் அந்தரதஃ கூர்மம் பூதகம் சத்பந்தம் தமப்ரவீத் மம வை த்வம் மாகும்சா சமபூத் நேத்யப்ரவீத் பூர்வமேவாஹமிஹாசமிதி தத்புருஷஸ்ய புருஷத்வம் சஹஸ்ரசீருஷா புருஷஃ சஹஸ்ராக்ஷஃ சஹஸ்ரபாத் பூத்வாததிஷ்டதே தமப்ரவீத் த்வம் வை பூர்வகம் சமபூஹ் த்வமிதம் பூர்வஃ குருஷ்வேதி ச இத ஆதாயாபஹ அஞ்சலினா புரஸ்தாதுபாததாத் ஏவாஹ்யேவேதி தத ஆதித்யமுததிஷ்டதே ஸா ப்ராசீதிகே அசாரிணஃ ஹேதுர்தக்ஷிணதமுபாததாத் ஏவாஹ்யக்னகிதி ததோ வா அக்னிருததிஷ்டதே ஸா தக்ஷிணாதிகே அசாரிணஃ ஹேதுஃ பஶ்சாதுபாததாத் ஏவாஹி வாயோகிதி ததோ வாயுருததிஷ்டதே ஸா ப்ரதீசீதிகே அசாரிணஃ ஹேதுருத்தரதமுபாததாத் ஏவாஹீந்திரேதி ததோ வாயிந்திரமுததிஷ்டதே சோதீசீதிகே அசாரிணஃ ஹேதுர்மத்யமுபாததாத் ஏவாஹி பூஷண்ணிதி ததோ வை பூஷோததிஷ்டதே சேயந்திகே அசாரிணஃ ஹேதுருபரிஷ்டாதுபாததாத் ஏவாஹி தேவாகிதி ததோ தேவ மனுஷ்யாஃ பிதரஃ கந்தர்வாப்சரசோததிஷ்டன் சோர்த்வாதிகே யா விப்ருஷோ விபராபதன் தாப்தோசுராரக்ஷாகும்சி பிசாசாச்சோததிஷ்டன் தஸ்மாத்தே பராபவன் விப்ருத்யோஹிதே சமபவன் ததேஷாப்ஜனோக்தா ஆபோஹயத்ப்ருஹதீர்கர்பமாயன் நக்ஷந்ததானா ஜனயந்தி ஸ்வயம்பும் தத இமேத்தி சஜ்ஜந்த சர்காஹ அத்யோ வாகிதகும் சமபூத் தஸ்மாதிதகும் சர்வம் ப்ரஹ்மஸ்வயம் ஹிதி தஸ்மாதிதகும் சர்வகம் சிசிலமிவாத்ருவமிவாபவத் பிரஜாபதிர்வாவததே ஆத்மனாத்மானம் விதாய ததேவானுப்ராவிஷதே ததேஷாப்ஜனோக்தா விதாய லோகான் விதாய பூதானி விதாய சர்வாஃ பிரதிஜோதிஷஶ்ச பிரஜாபதி ப்ரசமஜாரிதஸ்ய ஆத்மனாத்மானமபிசம் விவேஷேதி சர்வமேவேதமாப்த்வா சர்வமவருத்ய ததேவானுப்ரவிஷதி ய ஏவம் வேத சதுஷ்டய ஆபோ கிருண்ணாதி சத்வாரி வா அபாகும் ரூபாணி மேகோ வித்யுதே ஸ்தனயத்னுர்வ்ருஷ்டிஹ தான்யேவாவருந்தே ஆதபதி வர்ஷ்யா கிருண்ணாதி தாஃ புரஸ்தாதுபதாதி ஏதா வை ப்ரஹ்மவர்ச்சஸ்யா ஆபஹ முகதயே வப்ரஹ்மவர்ச்சசமவருந்தே தஸ்மாண்முகதோ ப்ரஹ்மவர்ச்சசிதரஹ கூப்யா கிருண்ணாதி தாதக்ஷிணதமுபதாதி ஏதா வை தேஜஸ்வினீராபஹ தேஜயேவாச்ச தக்ஷிணதோ ததாதி தஸ்மாத் தக்ஷிணோர்த்தஸ்தேஜஸ்விதரஹ ஸ்தாவரா கிருண்ணாதி தாஃ பஶ்சாதுபதாதி பிரதிஷ்டிதா வை ஸ்தாவராஹ பஶ்சாதேவ பிரதிதிஷ்டதி வஹந்தீர்கிருண்ணாதி தாவுத்தரதமுபதாதி ஓஜசா வா ஏதா வஹந்தீரிவோத்கதீரிவ ஆகோஜதீரிவ தாவந்தீ ஓஜகேவாஸ்யோத்தரதோ ததாதி தஸ்மாதுத்தரோர்த்தமோஜஸ்விதரஹ சம்பார்யா கிருண்ணாதி தாமத்யபுபதாதி இயம் வை சம்பார்யாஹ அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி பல்வல்யா கிருண்ணாதி தாவுபரிஷ்டாதுபாததாதி அசௌ வை பல்வல்யாஹ அமுஷ்யாமேவ பிரதிதிஷ்டதி திக்ஷூபதாதி திக்ஷு வா ஆபஹ அன்னம் வா ஆபஹ அத்யோ வா அன்னஞ்சாயதே யதேவாத்யோன்னஞ்சாயதே ததவருந்தே தம் வா ஏதமருணாஃ கேதவோ வா தர்ஷனா ரிஷயோ சின்வன் தஸ்மாதாருணகேதுகஃ ஏதவோ அருணாசோ மாதர்ஷனா பிரதிஷ்டாகும் சததாஹி சமாஹிதாசோ சஹஸ்ரதாய சமிதி சதசஸ்யைவ சஹஸ்ரசஸ்ய ப்ரதிதிஷ்டதி ய ஏதமக்னிம் ஜினுதே யபுசைனமேவம் வேத ஜானுதக்னிமுத்தர வேதீம் காத்வா அவாம் பூரயதி அபாகும் சர்வத்வாய புஷ்கர வர்ணகும் ருக்மம் புருஷமித்யுபததாதி தபோ வை புஷ்கர வர்ணம் சத்யகும் ருக்ம அமிர்தம் புருஷ ஏதாவத்வாவாஸ்தி ததவருந்தே கூர்மமுபததாதி அபாமேவமேதமவருந்தே அசோ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டி ஆபமாபாமுபஸர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயஸ்ச சூர்யஸ்ச சஹசஞ்சஸ்கரத்யா இதி வாயுவஸ்வாரஷ்மிபதய லோகம் ப்ரணச்சித்ரம் ப்ரண யாஸ்திஸ்ரப்பரமஜாஹ இந்தகோஷாவோ வசுபிரேவாஹ்யேவேதி பஞ்சசிதயமுபததாதி பாந்தோக்னிஹ யாவானேவாக்னிஹ தஞ்சினுதே லோகம் ப்ரணயா த்விதீயாமுபததாதி பஞ்சபதாவை விராட் தஸ்யாவா இயம் பாதஹ அந்தரிக்ஷம் பாதஹ யோஹ் பாதஹ திஷஃ பாதஹ பரோரஜாஃ பாதஹ விராஜ்யேவ ப்ரதிதிஷ்டதி ய ஏதமக்னிம் சினுதே யபுசைனமேவம் வேத அக்னிம் பிரணீயோபசமாதாய தமபிதகேதா அபீஷ்டகாபுபததாதி அக்னிஹோத்ரே தர்ஷபூர்ணமாசயோ வசுபந்தே சாதுர்மாஸ்யேஷு அசோ ஆஹுஹு சர்வேஷு யஜ்ஞக்ரதுஸ்ருதி அசஹஸ்வாஹ ருணஸ்வாயம்புவஹ சாவித்ரஸ் சர்வோர்விரித்யனனுஷங்கம் மன்யாமஹே நானாவா ஏதேஷாம் வீர்யாணி கமக்னிஞ்சினுதே சத்ரியமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே சாவித்ரமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே நாசிகேதமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே சாதுருஹோத்ரியமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே வைஸ்வசஜமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே உபானுவாக்யமாஷுமக்னிஞ்சின்வானஹ கமக்னிஞ்சினுதே இமமாருணகேது கமக்னிஞ்சின்வான இதி வ்ருஷாவா அக்னிஹ வ்ருஷாணோ சர்க்கஸ்ஃபாலகேத் ஹங்கேதாஸ்ய யஜ்ஞஹ தஸ்மாண்ணானுஷஜ்ஜஹ சோத்தர வேதிஷு க்ரதுஷு சின்வீத உத்தர வேத்யாகஸ்யக்னிஷ்சீகதே ப்ரஜாகாமஸ்சின்வீத ராஜாபத்யோ வா ஏஷோக்னிஹ ராஜாபத்யா ப்ரஜாஹ ப்ரஜாவான் பவதி ய ஏவம் வேத பசுகாமஸ்சின்வீத சஞ்ஞானம் வா ஏதத் பசூனாம் யதாபஹ பசூனாமேவ சஞ்ஞானேக்னிஞ்சினுதே பசுமான் பவதி ய ஏவம் வேத விருஷ்டிகாமஸ்சின்வீத ஆபோ வை விருஷ்டிஹ பர்ஜன்யோ வருஷுகோ பவதி ய ஏவம் வேத ஆமயாவீசின்வீத ஆபோ வை பேஷஜம் பேஷஜமேவாஸ்மை கரோதி சர்வமாயுரேதி அபிஜரக்யஸ்சின்வீத வஜ்ரோ வா ஆபஹ வஜ்ரமேவ ப்ராத்ருவ்யேப்யஃ ப்ரஹரதி ஸ்ருணுதயேனம் தேஜஸ்காமோ இஷஸ்காமஹ ப்ரஹ்மவர்ச்சசகாம ஸ்வர்க்ககாமஸ்சின்வீத ஏதாவத்வாவாஸ்தி யாவதேததே யாவதேவாஸ்தி ததவருந்தே தஸ்யைதத்வதம் பரிஷதி நதாவேத் அமிர்தம் வா ஆபஹ அமிர்தஸ்யானந்தரித்யி நாப்ஸுமோத்தபுரீஷங்குரியாத் தனிஷ்டீவேத் தவிவசனஸ்நாயாத் குஹ்யோ வா ஏஷோக்னிஹ ஏதஸ்யாக்னேரணதிதாஹாய நபுஷ்கர வர்ணானி ஹிரண்யம் வாதிதிஷ்டேத் ஏதஸ்யாக்னேரணப்யாரோஹாய நகோர்மஸ்யாஸ்நீயாத் நோதகஸ்யாகாதுகான்யேன மோதகானி பவந்தி அகாதுகா ஆபஹ ஏதமக்னிஞ்சினுதே யபுசைனமேவம் வேத இமானுகம் புவனாசீஷதேம இந்திரஸ்ய விஸ்வேச தேவாஹ யஜ்ஞஞ்ச நஸ்தன்வஞ்ச ப்ரஜாஞ்ச ஆதித்யைரிந்திரஸ்தஹசீஷதாது ஆதித்யைரிந்திரஸ்தகனோ மருத்பிஹ அஸ்மாகம் பூத்வவிதா தனூனாம் ஆப்ளவஸ்வ ப்ரப்ளவஸ்வ ஆண்டீபவஜமாமுஹுஹ சுகாதீன் துக்க நிதனாம் கதிமுஞ்ச ஸ்வஸ்வாம்புரம் மரீச்சயஸ்வாயம்புவாஹ ஏ சரீராண்யகல்பயன் தேதே தேஹம் கல்பயந்து மாஜதே க்யாஸ்மதீர்ஷதே உத்திஷ்டதமாஸ்வப்த அக்னிமிச்சத்வம் பாரதாஹ ராஜ்ய சோமஸ்ய திருத்தாசஹ சூர்யேண சகிஜோஷசஹ யுவாசுவாசாஹ அஷ்டாசக்ராணவத்வாரா தேவானாம் பூரயோத்யா தஸ்யாகும் ஹிரண்மயஃ கோஷஃ ஸ்வர்கோ லோகோ ஜ்யோதிஷாவ்ருதஃ யோ வீதாம் ப்ரஹ்மணோ வேத அமிருதேனாவ்ருதாம் புரீம் தஸ்மை ப்ரஹ்மஜ ப்ரஹ்மாச ஆயுஃ கீர்த்திம் ப்ரஜாந்ததுஃ விப்ராஜமானாகும் ஹரிணீ யசசா சம்பரீவ்ருதாம் புரகும் ஹிரண்மயீம் ப்ரஹ்மா விவேஷா பராஜிதா பராங்கேத்யஜாமகி பராங்கேத்யநாசகி நிஹசாமுத்தசான் வேதி வித்வான் தேவாசுரானுபயான் யத்குமாரி மந்திரயதே யத்யோஷித்யத்பதிவ்ரதா அரிஷ்டை யத்கிஞ்ச க்ரியதே அக்னிஸ்ததனுவேததி அசதாசஸ்ருதாசஸ்ச யஜ்வானோ யேப்ய யஜ்வனஹ ஸ்பரியந்தோ நாபேக்ஷந்தே இந்திரமக்னிஞ்சய விதுஹ சிகதா இவ சஞ்சந்தி ரஷ்மிபிஸ் சமுதீரிதாஹ அஸ்மாலோகாதமுஷ்மாச்ச ரிஷிபிரதாத் விஷ்ணிபிஹ அபேதவீத விஜ சர்பதாதஹ ஏத்ர ஸபுராணாகே ஜனூதனாஹ அஹோபிரத்விரக்துபிர்வ்யக்தம் யமோ ததாத்வவசானமஸ்மை ருமணந்து நிர்வாத்வரியஹ அகிருஷ்டாயே ஜகிருஷ்டஜாஹ குமாரீஷு கனீனீஷு ஜாரிணீஷு ஜயேஹிதாஹ ரேதப்பீதா ஆண்டபீதாஹ அங்காரேஷு ஜயேஹுதாஹ உபயான் புத்திரபௌத்திரகான் இவேஹம் யமராஜகான் சதமின்னு சரதஹ அதோ யத் ப்ரஹ்ம விலபம் பிதிருணாஞ்ச யமஸ்ய ச வருணஸ்யாஸ்வினோ ரக்னேஹ மருதாஞ்ச விஹாயதாம் காம பிரயமணம் மே அஸ்து சஹ்யேமாஸ்மி சநாதனஹ இதி நாகோ ப்ரஹ்மி ஷவோ ராயோதனம் புத்ராணாபோ தேவீ ரிஹாஹிதா விஷீஷ்ணீம் கிருத்தசீஷ்ணீம் ச அபேதோ நிரிருதிகும்ஹசஹ பரிபாஹ்யஸ்வேதகுக்ஷம் நிஜங்ககும்ஷபலோதரம் சதானவாச்சாயயாசஹ அக்னேநாசய சந்திருஷஹ ஈஷ்யாசூயே புபுக்ஷாம் மன்யுங் கிருத்யாஞ்சதீதிரே ரசேனகிகும் சுகாவதா அக்னேநாசய சந்திருஷஹ பர்ஜன்யாய ப்ரகாயத திவஸ்புத்ராய மீதுஷே சனோ யவசமிச்சது இதம் வஜ பர்ஜன்யாய ஸ்வராஜே ஹிதோ அஸ்வந்தரந்தத்யுயோத மயோபூர்வாதோ விஸ்வகிருஷ்டய ஸ்வந்த்வஸ்மே சுபிப்பலாமோஷதீர் தேவகோபாஹ நோகர்த்மமோஷதீனாம் கமாம் கிருணோத்யர்வதாம் பர்ஜன்யப் புருஷீனாம் புனர்மாமைத்விந்திரியம் புனராயுப் புனர்பகஹ புனர்பிராமணமைதுமா புனர்திரவிணமைதுமா யன்மேத்யரேத பிசிவீமஸ்கான் யதோஷதீரப்யசரத்யதாபஹ இதம் தத் புனராததே தீர்காயுத்வாய வர்ச்சசே யன்மேரேத பிரசிச்சதே யன்மாஜாயதே புனஹ தேன மாமமிருதம் குரு தேன சுப்ரஜசம் குரு அத்யஸ்தி ரோதாஜாயத தவ வைஷ்ரவணஸ் சதா திரோதேஹி சபத்னாண்ணஹ ஏ அபோஷ்யந்தி கேசன ஸ்வாஷ்டீம் மாயாம் வைஷ்ரவணஹ தசகோ சஹஸ்ரபந்துரம் புருச்சக்ரகோ சஹஸ்ராஷ்வம் ஆஸ்தாயாயாஹினோ பலிம் யஸ்மை பூதானி பலிமாவஹந்தி தனங்கா போஹஸ்தி ஹிரண்யமஸ்வான் அசாமசு மதௌ யஜ்ஞயஸ்ய ஸ்ரியம் விப்ரதோன்னமுகீம் விராஜம் சுதரிஷனே சக்ரௌஞ்சே ச மைநாகே ச மஹாகிரௌ சதத்வாட்டாரகமந்தா சகும்ஹார்யண்ணகரந்தவ இதி மந்த்ராஹ கல்போதபூர்த்வம் யதிவலிகும் ஹரேதே ஹிரண்யநாபயே விதுதயே கௌபேராயாயம் பலிஹ சர்வபூதாதிபதயே நமகிதி அசபலிகும் ஹிருத்வோபதிஷ்டேத க்ஷத்ரம் க்ஷத்ரம் வைஷ்ரவணஹ ப்ராஹ்மணா வயக்ஸ்மஹ நமஸ்தே அஸ்து மாமாஹிகும்சீ அஸ்மாத்ரவிஷ்யாண்ணமத்பீதி அசதமக்னிமாதீத யஸ்மின்னே தத்கர்ம பிரயுஞ்சீத திரோதாபூ திரோதாபுவ திரோதாஸ்வ விரோதாபூர்புவஸ்மஹ சர்வேஷாம் லோகானாமாதிபத்யே சீதேதி அசரமக்னிமிந்தீத யஸ்மின்னேதத் கர்ம ப்ரயுஞ்சீத திரோதாபூஸ்வாஹா திரோதாபுவஸ்வாஹா திரோதாஸ்வஸ்வாஹா திரோதாபூர்புவஸ்வஸ்வாஹா யஸ்மின்னச்ச காலே சர்வா ஆஹுதீர்ஹுதா பவேயுஹ அபி ப்ராஹ்மண முகீனாஹ தஸ்மின்னன்னஹ காலே ப்ரயுஞ்சீத பரஸ்சுத்த ஜனாத்வேபி மாஸ்ம ப்ரமாத்யந்தமாத்யாபயேத் சர்வார்த்தா சித்யந்தே ஏவம் வேத க்ஷுத்யன்னிதமஜானதாம் சர்வார்த்தான சித்யந்தே யஸ்தே விகாதுகோ ப்ராதா மமாந்தரஹ்ருதயேஷ்ரிதஃ தஸ்மா இமமக்ரபிண்டம் ஜுஹோமி சமேர்த்தான் மா விவதீத் மயி ஸ்வாஹா ராஜாதிராஜாய பசக்ய சாஹினே நமோ வயம் வை ஈஷவனாய குருமஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஈஷவனோ ததாது குபேராய வைஷவனாய மஹாராஜாய நம கேதவோ அருணாசஸ்ய ரிஷயோ மாதர்ஷணாஹ பிரதிஷ்டாகும் சததாஹி சமாஹிதாசோ சஹஸ்ரதாகசம் சிவா நஷ்யந்தமாபவந்து திவ்யா ஆபவோஷதயஹ ஸ்மரீகா சரஸ்வதி மாதே வ்யோமசந்திருஷி சம்வத்சரமேதவ்ரதஞ்சரேத் த்வௌ வா மாஸௌ நியமஸ்தமாசேன தஸ்மின் நியம விசேஷாஹ ரிஷவனமுதகோபஸ்பர்ஷி சதுர்த்தகாலபானபக்தஸ்யாத் அஹரஹர்வா பைக்ஷமஸ்னீயாத் ஔதும்பரீபிஸ் சமித்திரக்னிம் பரிசரேத் புனர்வாமைத்வீந்திரியமித்யேதேனானுவாகேன உத்ருத பரிபூதாபிரத்திஹ் கார்யம் குர்வீத அசஞ்சயவான் அக்னயே வாயவே சூர்யாய ப்ரஹ்மணே ப்ரஜாபதயே சந்திரமசே நக்ஷத்ரேபியஹ ரதுப்யஸ் சம்வத்சராய வருணாயாருணாயேதி வ்ரத ஹோமாஹ கவர்யமதாதேஷஹ அருணாஹ் காண்ட ரிஷயஹ அரண்யே தீரன் பதிரங்கேஜ பித்வா மகாநீருதும் சகஸ்பிய தமாச்சாரியோ திவானந்தமேத்தோஷீராலேதி பூமிமபவர்க்கிணா ககும் சம்பாஷ்சௌமம் அன்யத்வா சுக்லம் யதா சக்தி வா ஏவக்ஸ்வாத்யாக தர்மேண அரண்யே தீயீத தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி ஹரிஹி ஓம்.